ಘಟನಾಪಟಲ ಭೀಷಣೆ ಸರಬಧಾಟ್ಟ ಹಾಸೋದ್ಭಟೆ ಪುರಸ್ಕೃತಿ ಪರಿಸ್ಫುಟ ಭ್ರುಗುಟಿಕೇ ಅಪಿ ತತ್ರೇ ಕೃತೆ என்று அந்த நிருசிம்ஹாவதாரம் பண்ணி அந்த பிரஹ்லாதனுடைய வார்த்தையை காத்து சர்வலோகத்தையும் ஆட்கொண்ட அந்த நிருசிம்மன் யாருன்னா திருவேங்கடமுடையானுடைய திவ்யமான தயைதான். அதனால இப்ப பார்த்தோம்னா திருவேங்கடமுடையான் யாரு? நிருசிம்ஹாவதாரம் பண்ணவன் நிஷாதானாம் நேதா என்பதனால ராமாவதாரம் பண்ணி அத்தனை பேரையும் காத்தவன், கிருஷ்ணாவதாரம் பண்ணி எல்லோரையும் அனுகிரகம் பண்ணவன் தான் இன்றைய தினம் நாம் சேவிக்க திருமலை மேல் அர்ச்சாவதாரத்தோடு அப்படி காட்சியளிக்கிறான். அதனால இப்ப நாமும் அந்த நிருசிம்மாவதாரத்தை நேர சேவிச்சதா கிருதயுகத்தில் இருந்ததா சேவிச்ச, ராமாவதாரத்தை திரேதாயுகத்தில் இருந்தவர்கள் கண்டு கழித்தார்கள், அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் துவாபர யுகத்தில் கடைசியில் இருந்ததா சேவித்தார்கள். இப்பொழுது நமக்கு என்ன பாக்கியம், கலியுகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு பாக்கியம், இத்தனை நாள் கலியுகத்தில் இருக்கிறவா ரொம்ப சிரமம், இவாளுக்கு கஷ்டம், மந்த பாக்கியாக மந்த மதையாகணும். இப்ப கலியில் இருக்கிற நமக்கு தான் பெருமை அதிகம். என்ன இத்தனை அவதாரங்கள் பண்ண எம்பெருமான ஒரே இடத்துல ஒரு மூர்த்தியா ஏக்கமூர்த்தியா நாம சேவிக்கிறனே, அவனேதான் ராமன், அவனேதான் கிருஷ்ணன், அவனேதான் நிருசிம்மன். அதனால எல்லா ரூபமா எல்லா விதமா அவதாரம் பண்ண யுகந்தோறும் அவதாரம் பண்ணவன் இந்த கலியுகத்தில் நாம சேவிப்பதற்கு எங்கும் நகராமல் அந்த பிரஹ்லாதனுக்கு ரட்சித்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை நாரதர் தர்மபுத்திரருக்கு சொன்ன பொழுது தர்மபுத்திரர் அழ ஆரம்பிச்சுட்டார். பிரஹ்லாதனா நான் பறக்காத பூட்டினேன், பிரஹ்லாதனா பறக்காத பூட்டினேன்னு அழுத. அப்பதான் நாரதர் சொல்றார், பிரஹ்லாதனுக்காவது ஒரு க்ஷணம் அப்படி தோன்றி மறைஞ்சுட்டான், அந்த பிரஹ்லாதனை காத்தவன் தான் உன் பக்கத்திலேயே தர்மன் விட தாம் தூது போனார் வந்தான்னு கழுத்துல ஓலை கட்டிக்கொண்டு தூது போவதற்கு சித்தமா அதை உட்காண்டிருக்கானே, இந்த கிருஷ்ணனை யாருன்னு நினைச்சிருக்க, அந்த நிருசிம்மன் அல்லவோ இந்த கிருஷ்ணன், உனக்கு இருக்கிற பாக்கியம் பிரஹ்லாதனுக்கு உண்டோ என்று அழகா எடுத்து சொன்னார். அதனால பாருங்கோ அவளுக்கெல்லாம் கொஞ்ச கால அனுபவம் தான், அது பிரஹ்லாதனுக்கே கிடைக்காத அனுபவம். நாம் நித்தியம் சேவிக்கும்படியா இன்றைக்கும் காட்சியளிக்கிறான் பரமாத்மா. இந்த ஊனக்கண்ணாலையும் பார்க்கும்படியான அளவிற்கு ஆச்சரியமான அந்த திருவேங்கட மலை மேல் இத்தனை அவதாரங்கள் பண்ண மூர்த்தி அங்க காட்சியளிக்கிறான்றதுனால இந்த அர்ச்சாவதாரம்ன்றது விசேஷ அவதாரம். இந்த அவதார காலத்துல அவனை நாம சேவிக்க கொடுத்து வைக்க இந்த கலியுகத்தில் பிறந்தவர்களும் பாக்யசாலிகள். அதனால்தான் வியாச பகவான் கலி சாது, கலியுகம் சாதுவானதுன்னு. ஏன்னா கிருதயுகத்தில் 10 வருஷ காலம் அகோராத்திரம் சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கலியுகத்தில் ஒரு நாள் சிரமப்பட்டமான கிடைச்சிடும். அந்த ஒரு நாள் சிரமப்படுறது தான் ரொம்ப கஷ்டம். கிருதயுகத்தில் 10 வருஷமும் பட்டுவிடலாம், இந்த கலியுகத்தில் ஒரு நாள் சிரமப்படுறது. கலவு கார்த்தேயம் தர்மம் யோ நராக கர்த்து மிச்சதி சுவாமி துரோஹிதி தம் மத்வா நிதராம் பாதத்தே கலிஹி. இந்த கலியுகத்தில் உட்காந்து ஒருத்தர் அனையா மம தர்மபத்னியாக கிருதயுக தர்மம் கர்த்தும் யோக்கியதா சித்தி அனுகிரகான ஒருத்தர் சொல்றார், என்னுடைய தர்மபத்னியோட இந்த கிருதயுக தர்மத்தை நான் அனுஷ்டிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் அனுகிரகம் பண்ணணும், அனுமதி பண்ணணும், அனுஜை கொடுக்கணும்னா எதிர இருக்கிறதா ததாஸ்துன்னு சொல்லலாம். இந்த யுகம் சொல்லாதான், நீ என்னுடைய ஆதிபத்தியத்தின் கீழே இருக்க, நீ கிருதயுக தர்மத்தை பண்ணிபிடிவிய, உன்னை படாத பாடுபடுத்துவேன்னு இந்த யுகமே நமக்கு எதிராக திரும்பி பலவித ஹிம்சைகளை பண்ணுவோம். ஐனா கலியுகத்தில் ஒரு உத்தமமான தர்மத்தை பண்ணா அதுக்கு கலியுகமே தடையாய் நிற்கிறது. அப்படியேப்பட்ட யுகத்தில் வாழ கொடுத்து வைத்தவர்கள், எந்தருமான சேவிக்க கொடுத்து வைத்தவர்கள் தன்யர்கள் இல்லையா? பகவத் ஸ்மரணையோடு பகவானை இன்றைய தினம் பிராத்த காலத்தில் நாம தியானம் பண்றோம், அவன் பெருமையை சொல்றோம் கேட்கறோம்னா இது அவனுடைய சங்கல்பம் இல்லாத முடியுமா? அவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரம் இல்லைன்னா அவனை நினைக்க முடியுமா? அதனால இந்த கலியுகத்தில் ஒரு நல்லது சின்னது நடக்கிறதுனாலும் அது எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினாலையும் அந்த உயர்ந்த பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலேன்னு சொல்லுவா, அப்படியேப்பட்ட உயர்ந்த பகவானுடைய அனுகிரக விசேஷத்தினால்தான் இது. அதனால இந்த யுகத்தில் பரமாத்மா அந்த இடத்தை விட்டு எழுந்து போகாமல் அங்கேயே ஒரு இடத்துல சயன திருக்கோலம், ஒரு இடத்துல நின்ற திருக்கோலம், ஒரு இடத்துல அமர்ந்த திருக்கோலம், இப்படி பல திருக்கோலத்தில் காட்சியளித்துக் கொண்டு நம்மை அனுகிரகம் பண்றான். அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த எம்பெருமானை நாம சேவித்து கண்களார சேவித்து மழுகிறோம். அதனால யாத்திரைக்கு போறவா நன்னா கவனிக்கணும், அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்றத நன்னா கர்ப்ப கிரகத்துக்கு போன உடனே நன்றாக கண்களை அகல விரித்து நன்கு சேவிக்கணும். அர்ச்சகர் தூக்கி காண்பிப்பார், இங்க பாருங்கோ இது விசேஷம். அந்த சமயத்தில் கண்ணை மூடிட்டு கூடாது. இவர் மீதி சமயமெல்லாம் கண்ணை திறந்துட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பெருமாளை சேவிக்கிற சமயத்தில் அப்ப அனுபவம் ஜாஸ்தியா போய் கண்ணை மூடிடுவார். கண்ணை மூடிண்டா அப்ப அவர் சொன்னதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால மேய்ச்சல் தலையிலே அசை போடுவார் உண்டோ என்று மகான்கள் பேசினார்கள். மேய போன மாடு அசை போட்டு நின்றுதுன்னா எப்ப மேயும் அது? அதனால பகவானை சேவிக்க போச்சே அங்க போய் நாம கண்ணை மூடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால நேர பார்த்து நன்கு அகல விரித்து சேவிக்கணும். எப்ப கண்ணை மூடிக்கணும்? நாம் இங்க வந்து ஊர்ல தன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கச்சே இந்த மாதிரி அந்த க்ஷேத்திரத்துக்கு போனவே எப்படி இருக்கான் அந்த எம்பெருமான்னு அப்ப கண்ணை மூடிண்டவானா அன்னைக்கு அங்க பார்த்தது மொத்தம் இந்த மன திரையில ஓடி வரணும், அதை ஸ்மரிக்கணும். அதனால இங்க அசை போடுறோம், அங்க மேயறோம். அதனால திவ்ய க்ஷேத்திரத்துல எம்பெருமான ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேரது முதிதாந்தராத்மா அதிர்ஷ்டதாம் நயனையோ விஷயாந்தரானாம் யோனிஷ்டிகாயமனவை முனிவாகனந்தம் என்று அந்த திருப்பானாழ்வார் திருவடியிலிருந்து திருமுடி வரையில் எம்பெருமான அணுவணுவா அனுபவித்தார். அந்த அர்ச்சியிலே பூர்ணமா ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய வடிவழகிலே ஈடுபட்டு அந்த வடிவழகை நன்கு அனுபவித்தவர்கள் ஆழ்வார்கள். அதனால அந்த எம்பெருமானிடத்தில் ஆழ்ந்தார்கள். அந்த அர்ச்சையிலே பூர்ணமா அனுபவிக்கணும். சுவாமி தேசிகன் சொல்றார் வரும்போ, பிராயா பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன் ஹஸ்தா ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத அபயமுத்ரிதா. நாமெல்லாம் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சேவிக்கிறோம். சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படுமா? எல்லாரும் கவனிக்கணும். அந்த ரங்கநாதனுடைய திருக்கரத்தை அந்த அபயஹஸ்தத்தை எல்லாரும் ஒரு தடவை பார்க்கணும்ன்றார். அந்த அபயஹஸ்தம் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அப்படி திரும்பி இருக்குன்றார். ரங்கநாதனுடைய அபயஹஸ்தம் அப்படி நேரம் அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அவனிடத்துல சரணாகதி பண்றா பாருங்க. அவளை பார்த்து அவன் போரும் போரும்ன்றானா. பிராயா பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன்னு சரணாகதின்றது சகத்காரியம், ஒரு தடவை பண்ண வேண்டியது. ஏன்னா பல தடவை பண்ணாது சரணாகதி ஆகாது, அதனால விஸ்வாசம் இல்லைன்னு ஆகிவிடும். அதனால ஒரே தடவை பண்ணக்கூடியது சரணாகதி. அதனால பரமாத்மா போரும் போரும்ன்றானாம். போரும் போரும்ன்றதுக்கு ஒருத்தர் இலையில பரிமாறச்சே அந்த வஸ்து போரும்னா போரும் போரும் கை எப்படி ஆட்டுவாளோ இல்லையோ, போரும் போரும் இப்படியா பண்ணுவா? அதனால பரமாத்மா அந்த போரும் போரும்னு சொல்ற மாதிரி திருக்கரத்தை திருப்பி வச்சுருக்கானே. அதனால பாருங்க அர்ச்சையில பகவானுடைய திருக்கரமானது கொஞ்சம் திரும்பி இருக்கிறது என்பதற்கு தன்னுடைய திருவடியில ஆசிரயிக்கக்கூடியவாளை பார்த்து போரும் போரும்னு பகவான் சொல்றான்ற அழகு இருக்கே, அது அனுபவித்து அந்த திருமேனிய அனுபவிச்சாதானே தெரியும். அது மகான்களுக்கு தான் அந்த மாதிரி பார்த்து அனுபவித்து சொல்ல முடியும். சாமான்யமா போனா என்ன பார்த்தேன்னா உள்ள போனேன் சேவிச்சுட்டு வந்தேன்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல நன்கு ஈடுபடணும். அந்த மாதிரி இந்த திருவேங்கட மலையில நாம பார்த்தோம்னா திருமுடியிலிருந்து திருவடி வரையில் சால கிராம சிலையா நிஜ நிஜின்னு காட்சி அளிக்கிறான். அந்த திவ்யமான எம்பெருமான் கண்ணனான காரணத்தினால இந்த நிஜ நிஜின் சேவையும் அந்த ஆச்சரியமான திருமேனி அழகு சாமானிய சிலா ரூபமா இல்லாமல் சால கிராம ரூபமாகவே காட்சியளிக்கிறான் பரமாத்மா. அவ்வளவு தேஜஸ்வியாய் பகவான் விளங்குகிறான் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட. எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறான் எம்பெருமான், ஆகர்ஷண சீலனாய் வரக்கூடியவாளை ஈர்க்கிறான். அதனால அங்க நாம கிட்டக்க போனோம்னா ஜருகு ஜருகுதான், அதனால ஒரு க்ஷணம் நிற்க முடியாது. அவனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துருத்தோம்னா ஒரு பக்கமா இப்படி கொஞ்ச நாள் நில்லுந்தோ பக்கத்தில் நின்று சேவை நமக்கு கிடைக்கிறது. அதனால எம்பெருமானுக்கு சேவிக்கிற சமயத்துல கிட்ட போனா அதிவேகமா வெளியில வந்துட வேண்டிய ஒரு நிலை. அதனால நாம போச்சேவும் கிரமமா போய் அவனை சேவிக்கணும். அக்கிரமமா சேவிச்சா பலன் ஏற்படாது. அதனால அந்த கிரமமானா முதல்ல திருச்சானூருக்கு போய் அந்த தாயாருடைய அனுகிரகத்தை சம்பாதித்து கொண்டு அப்புறம்தான் திருமலைக்கு நாம போனோம். என்ன அவளுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டுனா அவள் கூட்டு சொல்லிடுவள், திருமலையில் இருக்கிற எம்பெருமானை கூப்பிட்டு இதோ அவன் வரான் கொஞ்சம் பாருங்கோ என்று அவள் சொல்லுவள். அவளுடைய திவ்ய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டுனா அவன் உடனே அவளால் அனுகிரகிக்கப்பட்டவனானதுனால பகவான் உடனே நம்ம பார்த்து அனுகிரகம் பண்ணிவிடுவான். அதனால நாம ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த திருச்சானூருக்கு போய் தாயாருடைய பிரபாவத்தை சொல்லவே கூடாதுங்க. மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லவே கூடாது. அவனுடைய ஸ்தோத்திரத்தை அவள் எதிரில் சொல்லணும். அவன் கேட்க விரும்புவது அவனுடைய ஸ்தோத்திரத்தை. அதே மாதிரி இங்க போய் எம்பெருமானுடைய எதிர போய் மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரத்தை விசேஷமா சொல்லணும். இவன் கேட்க விரும்புவது அவருடைய ஸ்தோத்திரத்தை. ஐயா இங்க இருக்கிறத அங்க சொல்லணும், அங்க இருக்கிறத இங்க சொல்லணும், அப்படின்னா லௌகிக்க ரீதியா எடுத்துக்கூடாது. அதனால அப்படி சொன்னவாளுக்கு பெருமை ஏற்படுறது. லட்சுமியினுடைய பிரபாவத்தை நாராயணனிடத்திலையும் அவனுடைய பிரபாவத்தை இங்கேயும் சொன்னா அந்த ரெண்டு பேரும் சந்தோஷித்து நம்ம அனுகிரகம் பண்றோம். அப்படி யாருக்காவது பண்றாளான்னா அது முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்துன்னு அந்த ஆஞ்சநேயன் அந்த மாதிரி பண்றான். அதனால் ராமனுடைய பிரபாவத்தையெல்லாம் சீதா பிராட்டியினிடத்துல போய் சொன்னான். சீதையனுடைய பிரபாவத்தெல்லாம் ராமனிடத்துல வந்து சொன்னான். ரெண்டு பேரிடத்திலேயும் பெருமை ஏற்பட்டது ஆஞ்சநேயனுக்கு. அதனால் அபார பாராபார பரிகா பரிவர்த்த பரபர பரிசுதவதகன ஜவன பவன பவ கபிபர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா என்று கட்டி அணைத்துக் கொண்டு ஆனந்த வாழ்க்கத்தினால மஞ்சன மாட்டிட்டான் அந்த எம்பெருமான் ஆஞ்சநேயனை. இது யாருக்கு கிடைக்கும்? அந்த உயர்ந்த வைபவமானது ஆஞ்சநேயனுக்கு என்ற இதுன்னு கிடைச்சது. இப்ப எல்லாருமே ஒரு ஒரு ஆஞ்சநேயனா இருக்கணும். அதனால அந்த திருவேங்கட மலை மேல் அந்த திவ்யமான அந்த மலையில அஞ்சனாத்ரியும் ஒரு பருவத்தம், அந்த ஆஞ்சநேயன் தோன்றினான். அதனால் அந்த அஞ்சனா தேவி ஆஞ்சநேயனுடைய அவதாரம். உயர்ந்த இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம சம்பாதித்துக் கொள்வதற்காக மகாலட்சுமியினுடைய திவ்ய அனுகிரகத்தையும் பெற்று அதனுடைய அனுகிரகத்தை சம்பாதிக்கணும்னு திவ்யமான இந்த க்ஷேத்திரத்தில் கீழே ஒரு திருத்தலமும் மலை மேலே அவனும் இருந்து கொண்டு நம்ம அனுகிரகம் பண்றான். இந்த தான முத்திரையினால இன்னொரு விஷயமும் தெரிகிறது. பகவான் திருவேங்கடமுடையான் நம்ம பார்த்து அங்க சேவிச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்கிறான். உள்ள நுழைய கீழே பார்த்துட்டு வந்துட்டியா, இங்கேயே முதல்ல வந்தியான்னு கேட்கிறான். அதனால கீழே பார்த்தியா, கீழே பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால அவன் திருக்கரத்தை நாம நல்லா கவனிக்கணும். அதனால மகாலட்சுமியை சேவிச்சுட்டு வந்தியா, திருச்சானூர் போயிட்டு வந்தவாழ விசேஷமா அனுகிரகம் பண்றான் பரமாத்மா. அதனால அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானோம்னா அந்த திவ்ய ஹஸ்தத்தை நாம பார்க்கணும். இது இப்படி இந்த ஹஸ்தத்தை காண்பிக்கிறது, இந்த ஹஸ்தமானது திருவடியையும் மகாலட்சுமியும் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற காரணத்தினால அப்படியேப்பட்ட ஏற்றமுடைய எம்பெருமானுடைய திவ்ய வைபவத்தை எத்தனை நாள் அனுபவித்தாலும் போராது. அப்படி பூர்ணமா சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என்னுடமையும் உன் சக்கரப்புரி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன்ற அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கே அருளுக்கே நாம பாத்திரம். வேறு இதை பண்ண அதை பண்ண நான் ஏழு மலை நடந்தே ஏறி வந்தனே, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணலையேன்னு கேட்க முடியுமா? அதனால அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்ப கிடைக்கும்ன்றத நாம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அந்த அனுகிரகம் விசேஷமா அந்த அனுகிரகத்தை பெரும்படியான பாக்கியம் நமக்கு உண்டான ஆலோசிக்கணும். அந்த அனுகிரகத்தை தாழும்படியான சக்தி நமக்கு உண்டான்றதையும் கவனிக்கணும். அதனால அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இத்த பண்ணனே அத்த பண்ணனேன்னு பகவானிடத்துல நாம சொன்னோம்னா அது எம்பெருமானுடைய திவ்யமான தயைக்கு அவனுடைய அனுகிரகத்திற்கு நாம பண்ற காரியம் எல்லாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு ராஜபதவியை கேட்கிற மாதிரிதான். அதனால எவ்வளவு பண்ணாலும் அவனுடைய அருளுக்கு சமானமாகாது. ஏன்னா நின்னருளே புரிந்திருந்தேன், அந்த அனுகிரகத்துக்கே பாத்திரம், உன்னுடைய கிருப்பைக்கே பாத்திரம்னு நாம சொல்லணும் பகவானிடத்தை. அது திருவேங்கடமுடையானுடைய திருவடியில பெரியாழ்வார் நின்னருளே புரிந்திருந்தேன்னு சொல்றார். அப்படி எம்பெருமானிடத்துல எல்லாரும் ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய திவ்ய அனுகிரகத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பூர்ணமாய் அவனுடைய வடிவழகை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவனுடைய சுரூப ஸ்வபாவாதிகளை அதுல விசேஷமா புராணங்கள் இத்திஹாசங்கள் அவனுடைய அவதார வைபவத்தையும் அவன் திவ்யமாய் பூலோகத்தில் வந்து நடத்தி கொண்ட திருக்கல்யாண மகோத்சவத்தையும் விசேஷமாக விவரித்து காட்டியிருக்கிறதுனால இந்த ஸ்ரீனிவாசனுடைய திவ்யமான திருக்கல்யாணம் பரம போக்கியம். மங்களம் சர்வதோ முக்கியம் மங்களாயதனம் சுபம். மங்களாயதனான பரமாத்மாவுடைய கல்யாண வைபவத்தை கேட்கிறதற்கே பரமசுபம் பரம மங்களம் இத தினமும் நினைத்து பாருங்கோ என்று மகான்கள் மகர்ஷிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். அதனால இந்த சரித்திரத்தை நாம் பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று மகான்களுடைய ஆசை. அதில் வெங்கடாச்சல மகாத்மியத்தில் திவ்யமாய் இந்த சரித்திரமானது பேசப்படுகிற காரணத்தினாலே இந்த எம்பெருமானுடைய திவ்ய வைபவத்தை பரிபூர்ணமாய் அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லை என்று ஆச்சரியமாய் மகான்கள் ஆரம்பத்திலேயே பலஸ்ருதிக்கு சொல்லி அனுகிரகம் பண்றார். அதுல இந்த எம்பெருமானுடைய சரித்திரம், பூலோகத்துக்கு எப்படி வந்தான் பரமாத்மா வைகுண்டத்திலிருந்து என்று பரம சாத்விக மூர்த்தி ஸ்ரீ விஷ்ணு வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்த சாத்விக மூர்த்தி, சாத்விகானாம் அக்ரேசராக பகவான் பூதபாவனாக சர்வஸ்மாத்வரையேவச்ச சர்வதோ முக்கியேவகி, பரம சாத்விக மூர்த்தி பரமாத்மா, தமோகுண ரஜோகுணம் கலப்பில்லாத சுத்த சாத்விக மூர்த்தின்றத பிருகு மகரிஷியானவர் உலகத்துக்கு வெளிக்காட்டினர். அதனால வைகுண்டத்தில் எம்பெருமான தரிசனம் பண்றதுக்காக போன பிருகு மகரிஷி பூலோகத்தில் பெரிய யஜ்யமானது நடந்து கொண்டிருக்கிறது, சாத்விக தேவத்தை யாருன்னு விசாரம் வந்தது, அதை பரீட்சை பண்றதுக்காக போனார். வைகுண்டத்தில் போய் எம்பெருமான் நாராயணனை சேவிக்க போச்சே, மகாலட்சுமியோட பகவான் அழகாக நவந்திருக்கிட்டு தன்னை கவனிக்காமல் அவன் இருந்துட்டான்னு அவனுடைய வட்சஸ்தலத்திலேயே எட்டி உதைத்தார் அவர் பிருகு மகரிஷி. அந்த வட்சஸ்தலத்தில் எட்டி உதைச்ச அவர் பாதத்தில் ஒரு நேத்திரம், அந்த நேத்திரத்தை பகவான் கையினாலேயே அமைக்கிவிட்டான். அந்த நேத்திரத்தினால கர்வம் தீர்ந்தது அவருக்கு. திருவடி என்ன நோவு நோந்ததோ அன் மீது பட்டதே என்று அந்த திருவடியை பகவான் பிடித்து கொண்டார். அதனால பிருகு மகரிஷி அப்படியே உருகி அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தை பார்த்து பரம சாத்விக மூர்த்தின்னு நிர்ணயம் பண்ணார். என்ன வட்சஸ்தலத்தில் உதைச்சிருக்கார், அதை பொருட்படுத்தாமல் அந்த திருவடியை பகவான் பிடித்தானேன்னு அவருக்கு பரமாத்மாவிடத்தில் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு போச்சு. இவன் தான் பரம சாத்விகாக்ரேதலன், என்ன தன்னை அடித்தாலும் அந்த மாதிரி உதைத்தாலும் அந்த திருவடியை பிடித்துக்கொண்ட அந்த எம்பெருமான் தான் பரம சாத்விக மூர்த்தின்னு கொண்டாடினார். அந்த மூர்த்தி தான் யஜ்யத்துக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் இவன் தான். யஜ்ஞோ வை விஷ்ணு, விஷ்ணுர் வை யஜ்ஞ, வைஷ்ணவோகி தேவத யாஜூபா விஷ்ணு கிரமான் கிரமதே, விஷ்ணுரேவ பூத்வே மான் லோகான் அபிஜயதி. வேதம் சொல்ற அந்த யஜ்ஞமூர்த்தி இவன் தான், அந்த யஜ்ஞத்தினால் ஆராதிக்கப்பட வேண்டியவன் இவன் தான், சர்வ யஜ்ஞ சர்ம சமாராத்தியன்றத நிர்ணயம் பண்ணார். அதனால் அப்படியேப்பட்ட எம்பெருமான் உத்தமமான சாத்விக மூர்த்தின்றத பிருகு மகரிஷியின் மூலமா உலகத்துக்கு காட்டினான். எல்லா மகரிஷிகளும் அர்த்தத்தை உணர்ந்து யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணவே நிகூயபாயஸ்வாஹா என்று அந்த விஷ்ணுவின் பொருட்டு ஹவிஸை சமர்ப்பித்தார்கள். தா விஷ்ணோ பாஹீத்யா யஜ்ஞோ வை விஷ்ணு, அந்த விஷ்ணு ருபை யஜ்ஞ பாஹி யஜ்ஞம் பாஹி யஜ்ஞபதிம் தாஹி மாம் யஜ்ஞ நியமித்யாஹ யஜ்ஞா ஏஜமானாயாத்மனே தேப்யஜேவாஷிடமாஜ தேனார்த்தியை. அதனால யஜ்ஞத்தினால் ஆராதிக்கப்படக்கூடியவன், யஜ்ஞத்தை ரட்சிக்கக்கூடியவன், யஜ பொருளா இருக்கக்கூடியவன், ஹோமகுண்டமா இருக்கக்கூடியவன், ஹவிஸா இருக்கக்கூடியவன், ஹவிஸை ஸ்வீகரிப்பவன், யஜ்யம் பண்றவாளா இருக்கக்கூடியவன், யஜ புகு யஜ்ய சாதனா என்றெல்லாம் சஹஸ்ரநாமத்தில் பார்க்கிறோம். அவன்தான் இவன் என்பதை நிர்ணயம் பண்ணி அந்த காலத்தில் யஜ்யம் நடந்து பலனை அடைந்தார்கள். அதே ஞாத்வா கர்மாணி குருவீதான் சாஸ்திரம், ஏ வித்யா கரோதி சயவ வீரியவத்தரம் பவதி, விஷயத்தை தெரிந்து கொண்டு பொருளை உணர்ந்து ஒரு கர்மாவை பண்ணுவானா அதுக்கு பலன் அதிகம். உணராவிட்டாலும் கர்மா பண்ணாலும் பலன் ஏற்படும். அதனால இப்போ அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிந்து கர்மா பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. கர்மா பண்ணச்சே அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணாலும் கண்ணா பலன் விசேஷம். அர்த்தம் தெரியலன்றதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. அது எப்படின்னா இப்போ ஒரு உபநயன காலத்தில் பிரம்மச்சாரிக்கு அந்த பையனுக்கு பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிக் கொடுக்கப்படுறது, அவர் தாங்கள் பிக்ஷை எடுங்கள்னு பிரார்த்திக்கிறான். அவன் இனிமேல் தான் குருகுலத்தில் போய் படிக்க போறான், இனிமேல் தான் ஞானத்தை சம்பாதிக்க போறான். அவனுக்கு இந்த பதத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது, தாங்கள் பிச்சை இடுங்கள்னு அர்த்தம் தெரியாது. அவன் வீதி வழியா பிச்சை கேட்டுட்டே போறான், ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் பகவதி பிக்ஷாந்தேகின்றான். அப்போ அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் என்ன, இந்த மாதிரி ஒரு கூக்குரல் இட்டால் பாத்திரம் நிறையும்னு தெரியும் அவனுக்கு. ஏன்னா ஒரு வீட்டு வாசல்ல போய் பகவதி பிக்ஷாந்தேகின்னா உள்ள இருக்கிறதா கதவை திறந்து அவன் பாத்திரத்துல அரிசி பருப்பு எல்லாம் போடுறான். இது அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு பிரதி பதத்துக்கும் அர்த்தம் தெரியாவிட்டாலும் அதை சொல்ல கத்துருக்கான். அவன் சொன்ன உடனே பாத்திரம் நிறையும்னு தெரியும். பாத்திரம் எப்படி நிறையிறது அப்படின்னா, இவனுக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் வீட்டில் உள்ளவாளுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, ஒரு பிரம்மச்சாரி வந்து பிக்ஷை கேட்கிறான் அவனுக்கு நாம போடணும்னு கொண்டு வந்து போடுறான். அந்த மாதிரி இந்திராய சுத்ராம்னே புரோடாசமேகா விசகபாலம் அப்படின்னு இந்திரனை அழைத்து சுத்ராமான் அவனை கூட்டா ரொம்ப சந்தோஷமா இந்த இந்திரனுக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி அழிச்ச உடனே ஓடி வந்துடுறான் இந்திரன். ஏன்னா அந்த மந்திரத்துக்கு பொருள் இந்திரனுக்கு தெரியுமானதுனால, இந்த மாதிரி நம்ம யஜ்ஜத்தில் அழைக்கிற நாம போய் பலனை கொடுக்கணும்னு உடனே ஓடி வந்து பலனை கொடுக்கிறான் பரமாத்மா. அந்த அந்தந்த தேவதைகள் ஓடி வர, அந்தந்த மந்திரத்துக்குண்டான தேவதைகள் இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்களானதுனால உடனே ஓடி வந்து பலனை கொடுக்கிறான். நமக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் தேவதைகள் பலனை கொடுப்பா. அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு பண்ணமான இன்னும் விசேஷமான பலனை அடையலாம். பூர்ணமா அனுபவித்து அதை பண்ணச்சே ஏற்படக்கூடிய ஆனந்தம் விசேஷம். அதனால பரம சாத்விக மூர்த்தின்றத உணர்ந்து யஜ்யம் பண்ணதுனால பரிபூர்ணமான பலனை அன்று அடைந்தார்கள் விசேஷமா. அதனால் அந்த பிருகு மகர்ஷியினால் உலகத்துக்கு பார்கவிவாருணி வித்யான்னு அந்த பிரம்ம வித்தியில ஒரு வித்யை, இந்த மாதிரி பிருகு மகர்ஷி வருணனுடைய புத்திரர் அப்படியேப்பட்டவரால் சொல்லப்பட்ட திவ்யமான மூர்த்தி அந்த எம்பெருமான் நாராயணன் விஷ்ணு பரம சாத்விக தேவதை. அந்த வட்சஸ்தலத்துல மகாலட்சுமி எழுந்தொழி இருக்கிறதுனால அந்த இடத்தை பதித்தவருடைய பாதத்தை பிடித்து கொண்டதுனால மகாலட்சுமிக்கு கொஞ்சம் மனசுல ஸ்தாபம் ஏற்பட்டது. அதனால வைகுண்டத்தை விட்டே மகாலட்சுமி கிளம்பி வந்துட்டா. ஸ்ரீயாவிஹீனா வைகுண்டா தத்ரைவ பிரதிபத்திர ஸ்ரீயாவிஹீனமா. மகாலட்சுமி இல்லைன்னா அந்த இடம் எவ்வளவு சூன்யமாயிடும். அந்த லட்சுமியினுடைய சம்பர்க்கத்தினால எல்லாமே க்ஷேமத்தை அடையிறது. லக்ஷ்மியே அந்த இடத்த விட்டு வந்துட்டாருன்னா அந்த இடம் சோபிக்குமா? லக்ஷ்மி இல்லாத நாராயணனுக்கு ஏற்றம் ஏற்படுமா? இந்த மாதிரி ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கிறதாமே பார்சாரி சுவாமி சபையில் மயிலாப்பூர்ல, அங்கு போனோம்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கே, ஒருத்தர் சொன்னார் சக்தியே இல்லையன்னு. அப்ப வர வரணும் சொல்றேன் சிவனேன்னு உட்காண்டுறோம். சிவசக்தியாயுக்தான்னு ஆதிசங்கர பகவத்பாதர். அப்ப சக்தி இல்லைன்னவர் சிவனேன்னு உட்காண்டுருன்னார். அப்போ அங்கேயும் சக்தியுடன் சேர்ந்த சிவனுக்கு தான் ஏற்றம். அதே மாதிரி லக்ஷ்மியுடன் சேர்ந்த நாராயணனுக்கு தான். அதனால் எங்கு நாம் யஜ்ஞம் பண்ணால் லக்ஷ்மி நாராயாமி உமாமகேஸ்வரமாவாகயாமி, அதே மாதிரி தான் சஜீ புரந்தரமாவாகயாமி வாணி ஹிரண்யகர்ப்பமாவாகயாமி என்று அவளை சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறோம். ஆக்னா வைஷ்ணவம் ஏகாதசகபாலம்னு, அது ஆக்னா வைஷ்ணவம்னு ஒரு யஜ்ஞம். அதில் அக்னி விஷ்ணு ரெண்டு பேரும் தேவதை. அதனால நாம சமர்ப்பிக்கிற அந்த அவிஸ் இருக்கு பாருங்கோ, அது ரெண்டு பேருக்கு சமமா போறது. அந்த மாதிரி விஷ்ணவேஸ்வஹான்னு ஹோமம் பண்ணா அது தனித்து விஷ்ணுவுக்கு மாத்திரம் போறதுன்னு நினைக்க கூடாது. லக்ஷ்மியோட சேர்ந்த விஷ்ணு இருக்குன்னு அர்த்தம். அதனால லக்ஷ்மி இல்லாத அவன் இல்லை, அதனால அவன் இல்லாமல் அவளும் இல்லை. இந்த தத்துவத்தை பிரிக்க கூடாதுன்ற சாஸ்திரம். ததே தத்து சூக்ம மிதுனம் பரஸ்பர விசின்விதம் ஆதா அன்யோன்ய மிஷ்டத்வாது அந்யோன்ய பிரதிபாதகம் என்று பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒன்றினுடைய பெருமை மற்றொன்றினிடத்தில், இதனுடைய பெருமையெல்லாம் அதனிடத்தில், நாராயணனுடைய பெருமையெல்லாம் லட்சுமியினிடத்தில், லட்சுமியினுடைய பெருமையெல்லாம் நாராயணனிடத்தில், அப்படி ஒன்றுக்கொன்று சேர்ந்தே இருக்கிறது. இது எது எப்போதிலிருந்து இருக்கிறதுனர் ஏதத்து அனாதி, எப்போதிலிருந்து ஆதியிலிருந்து இப்படிதான் இருக்கு, இதை யாரால கண்டுபிடிக்க முடியும்ன்றது சாஸ்திரமே. அப்படி சேர்ந்தே இருக்கும்படியான தத்துவமானதனால் லக்ஷ்மியை விட்டு பகவான் பிரிந்தால் அந்த பகவானுக்கு கிளை பெருமையெல்லாம் ஏற்படுமா? அதனால்தான் மந்திரமே ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இது லக்ஷ்மி மந்திரம், துவய மந்திரம்னு பெயர், சரணாகதி மந்திரம்னு பெயர். அதனால் லக்ஷ்மியுடன் சேர்ந்திருக்கும்படியான நாராயணனின் பொருட்டு இந்த ஜீவன் அதனால் தனித்து அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இல்லை. அதனால் இப்ப லக்ஷ்மியை பிரித்தவமையானால் அவனுக்கு பெருமை இல்லைன்ற மாதிரி நமக்கும் பெருமை இல்லை. இப்ப லக்ஷ்மியை மாத்திரம் சீதையை மாத்திரம் பிரித்தான் ராவணன், கிளையோடு தானும் மாண்டான். சீதையை மாத்திரம் பிரித்து பிரித்தெடுத்துட்டு போனான் ராவணன். அவனுக்கு பக்னம் ஏற்பட்டது, பலவித கஷ்டங்கள் ஏற்பட்டது. அந்த ராமனை மாத்திரம் அனுபவித்தாள் சூர்பனகை, சீதையை விட்டாள். அப்படியேப்பட்ட சூர்பனகை காதறுபட்டு மூக்கறுபட்டு பங்கப்பட்டாள். ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்தான் விபீஷணன், அவனுக்கு பெருமை. பிரிந்தால் அவர்களுக்கும் சிரமம், பிரித்தவாளுக்கும் சிரமம். இப்படியேப்பட்ட அவனை சேவிக்கிற கூடியவா சேர்த்து அனுபவிக்க வேண்டும். தத்தேதத்து சூக்ம மிதனம்ன்றதுனால, அதனால்தான் பகவத் பாஷ்யகாரர் பகவன் நாராயணாவிமதான் ரூபஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலா ஜனபதிகா விஜயா சங்கேஜ கல்யாண குணகணாம் பக்திவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினியும் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமயிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யஹரண்யாம் அரண்யஹரணஹ சரணமகம் பிரபத்யே. பகவான் அவனுக்கு பெயர், அவளுக்கு பகவதின்னு பெயர். அதனால் அந்த பகவானோட சேர்ந்தே இருக்கும்படியான, அந்த லக்ஷ்மியோட சேர்ந்தே இருக்கும்படியான அவனிடத்துல சரணாகிதி பண்றார். அப்படி சேர்ந்து இருக்கும்படியான அந்த தத்துவம் இப்ப பிரியறதுன்னா, மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்னா அந்த வைகுண்டமே தலை இழந்து காணப்படுகிறது. பகவான் மகாலட்சுமியை தேடிண்டு பூலோகத்துக்கு வருகிறான். அதனால இப்போ பூலோகம் உயர்ந்ததா வைகுண்டம் உயர்ந்ததா? அதனால் வையத்து வாழ்வீர்கள் என்றாள் ஆண்டாள். இந்த வையத்திலே வாழ கொடுத்து வைத்தவர்களே என்ன பாருங்கோ, அதை காட்டிலும் இதுதான் பெரிதா இருக்கிறது. என்ன இங்க இருக்கிறவாள்லாம் இதை பிறப்பை அறுத்துக்கொண்டு வைகுந்தத்துக்கு போனோம், அங்க போனோம்னா அங்க இருக்கிற எம்பெருமான் அதை விட்டுட்டு இங்க வரணும், இங்க வந்து அவதரிக்கணும், பூலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறான்னா அந்த வைகுண்டத்தை காட்டிலும் இதுதான் விசேஷமாய் அமைந்திருக்கிறது. மாண்டு பிறப்பொழிந்து வைகுந்தம் புக்கவரும் மீண்டு தொழ காதலிக்கும் வேங்கடமே நிறுவத்தர். எல்லா பிறப்பையும் அறுத்துக்கொண்டு சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தையே அடைந்த ஒருத்தர் வைகுண்டத்துக்கு போனா அங்க போய் நித்தியசூரி கோஷ்டியில் இருக்கக்கூடிய அவருக்கும் இங்க நடக்கிற திருவேங்கட யாத்திரையை பார்த்தா ஒரு தடவை பூலோகத்துல மறுபடியும் வந்து பிறந்து அந்த அடுகடுக்கு தண்டாள வாடா, ஆபட முக்கல வாடா, வட்டிகாசுல வாடா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த திருமலைக்கு போகணும்ன்ற ஆசை ஏற்படுறதாம். மாண்டு பிறப்பொழிந்து வைகுந்தம் புக்கவரும் மீண்டு தொழ காதலிக்கும் வேங்கடனே, மறுபடியும் வந்து பூலோகத்துல பிறந்து சேவிக்கணும்ன்ற ஆசை அந்த திருவேங்கட மலையானது உண்டாக்குகிறது. என்ன பக்தர்கள் கூடங்களுடன் கூட வைகுண்ட, அதாவது அட்சிராதி மார்க்கம் போலே, திருவேங்கட யாத்திரை போலே, அக்ரூர யானம் போலேன்னு ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். அதனால இந்த திருவேங்கட யாத்திரை போறதுன்றது ரொம்ப விசேஷமா, அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல மோட்ச மார்க்கத்துல போற மாதிரியும், அந்த அக்ரூரை எப்படி கிருஷ்ணனை அழிச்சுட்டு போறதுக்கு வரச்சே அந்த ஸ்மிருதியோட பகவான நினைச்சு அனுபவித்த அந்த வைபவம் எப்படியோ அப்படிதான் திருவேங்கட யாத்திரையும். என்ன ஜனங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு இந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம், இந்த பகவானுடைய திருநாம சீனிவாசான்னு யாரும் சொல்றதில்லை. சீனிவாசனுடைய க்ஷேத்திரத்துக்கு போனாலும் சீனிவாசா சீனிவாசான் யாராவது சொல்றாளோ, கோவிந்தா கோவிந்தான்னு. என்ன இந்த திருநாமத்துக்கு இருக்கும்படியான ஏற்றம் வேற எந்த திருநாமத்துக்கும் இல்லை. அதனால அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண வேழ்ஜாத்து நஷ்யந்தி சகலாரோக சத்தியம் சத்தியம் வதாம்யன்ற, சர்வ ரோகங்களும் போயிடுறது அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொன்ன. காம் விந்தய தீதி கோவிந்தா, இந்த கோவிந்த சப்தத்தை நாம பார்த்தோம்னா இந்த திருமலையில் இருக்கிறவன் எப்படியப்பட்டவன்றது இந்த கோவிந்த சப்தத்தினால, அந்த சொல்லக்கூடிய சப்தத்தினாலேயே தெரியுது. அந்த கோவிந்தான்னா இந்த கோன்ற சப்தத்துக்கு பல பொருள், அதுல மோட்சம்னு ஒரு பொருள், சொர்க்கம் மோட்சம்னு அர்த்தம். அதை கொடுக்கிறவன் நமக்கு மோட்சத்தை அளிப்பவன், அதனால காம் விந்தய தீதி கோவிந்தான் மோட்சத்தை அளிப்பதி. வை சரஸ்வதி சரஸ்வதி வை வை சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி வை வை சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வத்தியே வை சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வத்தியேவா. இப்ப சரஸ்வதி பிரம்மலோகத்துல உட்கார்ந்துருக்க முடியுமா? ஓடி வரணும். இப்போ நாம சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதினு இங்க கனம் சொல்லச்சே அங்க உட்கார முடியுமா? அவளை இழுக்கிறது இந்த மந்திரம். அதனால் வாக்வை சரஸ்வதி சரஸ்வதி தேயேனோபதாவதின்னு வேதத்துல இந்த சரஸ்வதியை ஆகர்ஷணம் பண்ண முடியாத திவ்யமான மந்திரம் இது. அதனால் மேதையை கொடுக்க முடியாத மந்திரம். அப்படியேப்பட்ட வாக்தேவத்தை சரஸ்வதி எங்க வாசம் பண்ற அப்படின்னா வேத வாங்மயத்துல, வாக்குன்னா வேத வாங்மயம் அர்த்தம். அந்த வேத சப்தங்களாலே ஆராதிக்கப்பட்டவன், வேதத்தை காத்தவன், அதனால் மத்ஸ்யாவதாரம். இந்த கோன்ற சப்தத்துக்கு தீர்த்தம்னு பொருள். அந்த தீர்த்தத்தில் சஞ்சாரம் பண்ணான் மத்ஸ்யமூர்த்தியா, அதன மத்ஸ்யாவதாரம் பண்ணவன் குவாம் விந்ததேஜி கோவிந்தான்னா கோவிந்த சப்தத்தினால மத்ஸ்யாவதாரம் சொல்லப்படுறது. அதே மாதிரி தீர்த்தத்தில் சஞ்சாரம் பண்ணி ஆமையாய் வடிவெடுத்து பருவத்தத்தை மந்தர பருவத்தத்தை தூக்கி பிடிச்சதுனால கூர்மாவதாரமும் கோவிந்த சப்தத்தினால சொல்லப்படுறது. கோன்ற சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம். இந்த பூமியை உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்றது உபனிஷத். அந்த பகவான் வராக அவதாரம் பண்ணி பூமியை தூக்கி பூவராகனாய் காட்சி அளித்தான். அதனால் காமி இந்த எதிர்த்து கோவிந்தான் பூமியை தூக்கி பிடிச்சவனானதுனால கோவிந்த சப்தத்தினால வராக அவதாரம் சொல்லப்படுறது. கோன்னா வாக்குன்னு சொன்னோம். இப்போ பிரம்மாதய சுரகணாக முனையோத சித்தாக சத்வைகதான மதையோ வச்சசாம் பிரவாகி, வாக் பிரவாகத்தினால அந்த பிரம்மாதி தேவதைகள்லாம் ஏ பிரபோ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா அல்பமதி படைத்த இந்த பிரஹ்லாதன் தன்னை சொல்லிக்கிறான், அல்பமதி படைத்த அசுர குலத்திலே உதித்த அடியனால் என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியும், மகான்களால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் நீ என்று அத்தனை ஸ்தோத்திரங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தான் ரிசம்மன். பிரம்மாதி தேவதைகளுக்கு ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் பொருளாயிருக்கு இந்தவன் ரிசம்மன். ஆன காரணத்தினால தாம் இந்த தேய்த்தி கோவிந்தா, அந்த கோவிந்த சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியவன் ரிசம்மன் தேரல். அதனால கோன்னா பூமின்னு சொன்னோம். இந்த பூமியில் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவென மாவலியை சிறையில் வைத்தவன், அந்த வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாய் வளர்ந்து பூமியை அளந்தவன், அதனால் காம் நிந்ததை காம் நிந்தயதீதி கோவிந்தா காம் நிந்ததே இது கோவிந்தா, பூமியை அளந்து எடுத்துக்கொண்டவனானதுனால கோவிந்த சப்தத்தினால திருவிக்கிரமன் சொல்லப்படுறான். அதே மாதிரி கோவிந்த சப்தத்தினால பூமியை தன் கலப்பையால் இழுத்தவன் அது பரசுராமன். பூலோகம் எல்லாம் சஞ்சாரம் பண்ணவன், அதனால எங்கும் அவன் திருவடி படாத இடமில்லை. அப்படியேப்பட்ட சஞ்சாரம் பண்ணதானதுனால காம் நிந்தயதீதி கோவிந்தான்னு பரசுராமனுக்கு சொல்லப்படுறது. அடுத்தது பார்த்தோம்னா கலப்பையினால் பூமியை ஆக்கிரகித்தவன், அதனால கோவிந்த சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியவன் பலராமன். அடுத்தது பார்த்தமான கோன்னா பசுக்களுக்கு பெயர், பசுக்களை மேய்த்தவன் ஆனிலை காத்தவன் கிருஷ்ணன் கோவிந்தன். அதுக்கு மேல இந்த கோன்ற சப்தத்தினால இந்த பூமியில தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணக்கூடிய பாவி அவதாரமான கல்கியும் கோவிந்த சப்தத்தினால சொல்லப்படுகிறது. காம் இந்த தீதி கோவிந்தா, இந்த பூமியில தர்ம பிரதிஷ்டாபனம் பண்ண போறவன். இந்த கோன்ற சப்தத்துக்கு உயர்ந்த வஜ்ராயுதத்துக்கும் பெயர். இதனால இந்திரோ ததீச்சோ அஸ்திவிஹி ததீச்சின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் திருமேனி மொத்தம் நல்ல பலம் உடையது. இந்திரனுக்கு ஒரு நல்ல ஆயுதம் இல்லை, அதனால அசுரர்களால ரொம்ப துன்புறுத்தப்பட்டான். அதனால இந்திரன் ரொம்ப ஒடுங்கி இருந்தான். பகவான் நாரதரை அனுப்பிச்சு இந்திரனிடத்துல போய் நான் சொன்னதா சொல்லும், ததீச்சியினுடைய முதுகு எலும்பிலேருந்து வஜ்ராயுதம்ன்ற ஆயுதத்தை தயார் பண்ணிக்க சொல்லும் விஸ்வகர்மாவனிடத்துல சொல்லி, அதனால அவனுக்கு க்ஷேமம் ஏற்படும். இந்த வஜ்ராயுதம் கையில் இருந்தா அவன் அசைக்க யாராலையும் முடியாது, நான் சொன்னதா போய் சொல்லும்னர். உடனே நாரதர் வந்து இந்திரனிடத்துல சொல்றார், இந்திரன் ததீச்சியினுடைய ஆசிரமத்துக்கு வரான். ததீச்சியை பார்த்து அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார், தியானத்தில் இருக்கார். அவர் தியானம் கலைந்த பிற்பாடு அவர் விழுந்து சேவித்து, சுவாமி உம்முடைய எலும்பு கூடு எனக்கு வேணும்னு கேட்டான். அது எலும்பு கூடு கேட்டா என்ன, இந்த ஷால்வை வேணும்னா கொடுத்துடலாம், இந்த மாலை வேணும்னா கொடுக்கலாம், எலும்பு கூடு வேணும்னா எங்கேருந்து கொடுக்க முடியும், அவர் போனால்தானே கொடுக்க முடியும். அவர் உணர்ந்தார் பகவானுடைய சங்கல்பம் இது, இந்த மாதிரி அவனுடைய ஆக்ஞியினால் இவன் வந்திருக்கான், இது லோகோபகாரத்துக்காக பயன்பட போறதுன்னு. உடனே அவர் தன்னுடைய யோக மகிமையினால தன் ஆத்மாவை வெளிக்கிளப்பி தன் சரீரத்தையே அவனிடத்தில் ஒப்படைச்சுட்டார். அந்த எலும்பிலேருந்து தயார் பண்ணப்பட்டதுதான் விஸ்வகர்மாவை கொண்டு அந்த உயர்ந்ததான வஜ்ராயுதம். வஜ்ரம் வஜ்ர வஜ்ரஹஸ்த புரந்தரா வஜ்ரீனு பெயர் பக அந்த இந்திரனுக்கு. கையில வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்கிறவன், இந்த கோன்ற வஜ்ராயுதத்தை இந்திரனுக்கு அடைவித்தவன் பரமாத்மாவானதுனால கோவிந்தன் பெயர். இதன் நடுவில் ராமாவதாரம் கோன்னா அந்த அஸ்திரங்களுக்கு பெயர். அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் விஸ்வாமித்திரிடத்திலிருந்து 500 அஸ்திரங்களை பகவான் பகவத் அர்ப்பணம் பண்றார். ஈகாஸ்திர மூலாஸ்திர திவ்யாஸ்திர பூதாஸ்திர பவ்யாஸ்திர விசேஷாஸ்திர அந்நதாஸ்திர தூரே விக்ஷேபணாஸ்திர சுமீஜி விக்ஷேபணாஸ்திர மகாட்சியாஸ்திர திவ்ய பேதுகாஸ்திர மகாபேதுகாஸ்திர மகாவித்யாஸ்திர திவ்யாஸ்திர தன்மூலாஸ்திர மூலகாத்தியாஸ்திர மகாசப்தாஸ்திர சப்தபேதின்யாஸ்திர மூலாஸ்திர காதி சமஸ்தாத்ம விஸ்வாசாந்தர்பூத மகா அஸ்திர பரிவேஷித திவ்ய காலாஸ்திர கால மூலாஸ்திர பாசுபதாஸ்திர பிரம்மாஸ்திர மகாயுஷீகாஸ்திர நாகாஸ்திர வாருணாஸ்திர வாயவியாஸ்திர மகாஸ்திர தும்பாஸ்திர மகாவீருதாஸ்திர பிரதிபேதாஸ்திர பேதுகாஸ்திர பேதனாஸ்திர ஸ்தம்ப வேதனாஸ்திர ஜிரம்பணாஸ்திர ஜிரம்பமூலாஸ்திர பர்வத பேதுகாஸ்திர தூர விக்ஷேபணாஸ்திர ஆகாஷகமனாஸ்திர திக்ஷு சர்வாசு பரிவேஷிதாஸ்திர. இப்படி பல அஸ்திரங்கள் சொல்லப்படுறது. இப்படியப்பட்ட அஸ்திரங்கள்லாம் விஸ்வாமித்திரர் ராமார்ப்பணம் பண்ணர். அதனால காம் விந்தய தீதி கோவிந்தான்னு இத்தனை அஸ்திரங்களையும் விஸ்வாமித்திரிடத்திலிருந்து பெற்றவன் ராமபிரான். அதனால இப்படி தசாவதாரங்களும் அந்த கோவிந்த சப்தத்தினால சொல்லப்படுறதுனால ஒரே ஒரு கோவிந்தா எனமகான்னு நாம சொன்னோம்னா எல்லா அவதாரங்களும் அதுல தியானம் பண்ண பலன் நமக்கு ஏற்பட்டு போடுது. ஒரு திருநாமத்தினையே இத்தனை அவதாரங்களும் பேசப்படுறது, இத்தனை சரித்திரங்களும் பேசப்படுகிறது. அதனால உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம், விரஜன் சிந்தைய கேசவம், புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், ஸ்வபன் சிந்தைய மாதவன்னர் சுவாமி தேசிகன். எழுந்திருக்கிச்சே ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரியே, நல்ல அடியவர் பழ உரை ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரியே. எழுந்திருக்கிச்சே ஏழு தடவை ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும். அத பேரர் ஹரி என்ற பேரரவம் ஆண்டாள் சொல்ற வரும்ப ஹரின்ற பேரரவம் பெரிய சப்தம்னு. அதனால எல்லாரும் மனசுக்குள்ள எழுந்திருக்கிச்சே ஹரி ஹரி மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, பெருசா சொல்லணும். ஏன்னா அக்கம் பக்கத்துல தூங்குறவாள் அலறி அடிச்சுட்டு எழுந்திருக்கணும். அவ எழுந்திருக்கிச்சே அவளுடைய காதிலேயும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தம் அது காதில் விழணும். ஹரி ஹராத்தி பாப்பானின்னு எழுந்திருக்கிச்சே ஹரி ஹரின்னு சொல்லணும். அதே மாதிரி விரஜன் சிந்தைய கேசவம், நாம வெளியில ஒரு காரியத்துக்காக போறோம்னா ஓம் கேசவாய நமஹ, கேசவனை தியானம் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அதெல்லாம் ஆண்டாள் திருப்பாவியில நித்திய கர்மானுஷ்டானத்தை நமக்கு விளக்கி காட்டுற. இந்த கேசவனை தியானம் பண்ணிட்டு நாம போனோம்னா எல்லா காரியத்திலையும் வெற்றி நமக்கு தான், கேசி ஹந்தாவன். அதனால அப்படியேப்பட்ட வெற்றி நமக்கு சுலபமா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரலாம். அதனால கேசவனை தியானம் பண்ணிட்டு கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ன நம்மாழ்வார் சொல்ற திருவனந்தபுரம் எம்பெருமான மங்களாசாதனம் பண்ணிச்சு இடராயவெல்லாம் கெடும். நமக்கு எத்தனை இடர்கள் எதிர இருந்தாலும் அது மொத்தம் கேசவன்னு சொன்னா நீங்கி விடுனர். அப்படி நாம் போற வழியெல்லாம் கேசவனை தியானம் பண்ணிட்டு போகணும். புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்காமல் வரக்கூடிய வித்யை இது ஒன்றுதான். ஏன்னா சாப்பிடுற வித்யை இருக்கு பாருங்கோ, யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, தானா வருது சாப்பிடணும்னு யாரு சொல்லி கொடுக்கணுமா? தான அகரகரு மனுஷ்யா அசனமிச்சந்தே, சாப்பிடணும்னு எல்லாருக்கும் தோன்றதே அப்படின்றது வேதமே ஆச்சரியப்படுறது. அப்படியேப்பட்ட சாப்பிடச்சே இது விட முடியாது. நித்தியம் இந்த சாப்பிடுற சமயத்துல மீதி பகவான நடந்து போச்சே மறந்து போடலாம், மீதி சமயத்துல எழுந்திருக்கச்சே ஹரிநாம சங்கி விட்டுள்ளாம். சாப்பிடுறதுன்றது நித்தியம் நாம மறக்காமல் பண்ணக்கூடிய காரியமானதுனால இங்க முக்கியமா நாம சொல்ல வேண்டியது புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடணும். ஸ்வபன் சிந்தைய மாதவம், ராத்திரி படுத்துக்கிட்டு கீரசாகர தரங்க சீகர தரதார கிதாரு மூர்த்தையே போகி போக சயனீயசாயினே மாதவாய மது வித்விஷேனமா மாதவா மாதவா மாதவா மாதவான்னு லக்ஷ்மியுடன் சேர்ந்திருக்க முடியான மதுஷ்ட மாதவஸ்தன் ருத்துவை சொல்றது மாதவா. அந்த லக்ஷ்மியோட சேர்ந்தவன் அந்த நாராயணன் ஆனதுனால மாதவனை தியானம் பண்ணிட்டு படுத்தினா துஸ்வப்னங்கள்லாம் வராது, நல்ல முறையில தூக்கம் வரும். ஏன்னா நாம நித்தியம் பண்ணக்கூடிய காரியங்கள்ல பகவானுடைய திருநாமத்தை சொல்லு, அதை சொல்லச்சு இந்த கோவிந்த நாமம் நமக்கு அன்ன சமிருத்தியை உண்டு பண்ணும். அதனால அந்த கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த மலை மேல ஏறி போச்சு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதாம். அதனால அந்த கோவிந்தன் எழுந்தொழி இருக்கும்படியான திவ்யமான கஷேத்திரம் அந்த திருமலையானதுனால அடுகடுக்கு தண்டாளவாடா ஆபத முக்கலவாடா வட்டிகாசுலவாடா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இன்று அதை பார்த்தா மாண்டு பிறப்பொழிந்து வைகுந்தம் புக்க வரும் மீண்டு தோழ காதலிக்கும் வேங்கடம். திருமலைக்கு வந்து அந்த யாத்திரை போகணும்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியேன் அங்க திருமலைக்கு போயிருக்கிச்சு. அந்த சுவாமி புஷ்கரணியில குளிச்சுட்டு இருந்தேன். அப்ப தெனாலியிலிருந்து ஒரு குடும்பம், அவளும் அந்த பகவானுக்கு முடியெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கா. அந்த குடும்ப தலைவர் அவர் எழுந்து நின்று அந்த கோபுரத்தை பார்த்து பகவானை பார்த்து கோஹிந்தா கோஹிந்தான்னு. அடி எனக்கு ஒண்ணுமே தோணல, இவரு கோவிந்தாக்கு கோஹிந்தான்றே தெரியாமல் சொல்றார். இவரை திருத்தணும்ன்றதுக்காக கோவிந்தான்னு சொல்லணும்ன்றதுக்கு சொல்ல வைக்கணும்னுட்டு அடியன் குளிச்சுட்டு இருந்தவன் எழுந்தேன். அதுக்குள்ள அவர் என்ன சொல்றாரு, அந்த கோபுரத்தை பார்த்து மா இளவேலுப்பு நுவே கதா வெங்கடேஸ்வர, கிந்தடி சம்வத்சரம் ஈ சமயம்லோ நீ தரிசனானிக்கு வச்சாను, ఈ సంవత్సరమంతా మా పిల్లా పాపలతో చాలా ఆనందంగా గడిపాను స్వామి, మళ్ళీ ఈ సంవత్సరం నీ దర్శనానికి వచ్చాను, వచ్చే సంవత్సరమంతా ఇలాగే కాపాడవయ్యా గోహిందా గోహిందా అబడినర్. ఉడనే అవర తిరుతామలడియ ఉకాండుటే ఏం తిరుతలే మరుబడియం గోహిందాదానే చెన్నర్న అవర్న చెల్రర్ పోన వర్షం ఇదే నాళ్ళ ఉన్న సేవిక వందే மறுபடியும் இதே நாள்ல வந்திருக்கேன், ஒரு வருஷம் நான் உன்னை சேவிச்சுட்டு போனதுனால குடும்பத்தோட குழந்தைகளோட நல்ல சௌக்கியமா நான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வருஷம் அதே நாள்ல வந்திருக்கேன், மேல் வரும் வருஷத்திலேயும் போன வருஷம் என்ன நீ காப்பாத்தின மாதிரி மேல் வரும் வருஷத்திலையும் நீ தான் காப்பாத்தணும், கோஹிந்தா கோஹிந்தான். இப்ப போன வருஷமும் இவர் என்ன சொல்லியிருப்பார், கோஹிந்தா தானே சொன்னார். இப்ப கோஹிந்தான்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா ஒரு வருஷமா இருக்கேன்றார். அத்தனை நாமையும் கெடுக்கணும், அதனால எப்படி வேணாலும் சொல்லட்டுமே விட்டுட்டேன். ஐனா பகவான் அந்த சந்தோஷமா அதை ஏற்கான். ஏன்னா நமக்கு சரியா உச்சாரணம் வரலன்னா நாம அதை இன்னத்துக்கு அவனை திருத்தணும். பகவான் சின்ன குழந்தை மழைச்சல் சொன்னா கேட்டு ஆனந்திக்கிற மாதிரி பகவான் ஆனந்திக்கிறான். அதனால் நாம திருத்த வேண்டியதில்ல தேன் உட்காந்துட்டேன். அதுக்கும் பெரியோர்களுடைய அனுஷ்டானம் தான் காரணம். ஒருத்தர் சஹஸ்ரநாமத்து புஸ்தத்தை பார்த்து, தமிழ் புஸ்தத்தை பார்த்து தானே மனப்பாடம் பண்ணிவிட்டார். ஒருத்தரிடத்துல சிக்ஷை இல்லாமல் மனப்பாடம் பண்ணிவிட்டார். அதுல ஒரு இடத்துல வருது பாருங்க, அந்த எம்பெருமானுடைய திருநாமம் அதுல வரைச்சு பத்மநாபோ மரப்பிரபுன்னு வருது. பத்மநாபோ மரப்பிரபுன்னு அவர் மனப்பாடம் பண்ணிவிட்டார். அதனால பத்மநாபா அமரப்பிரபுன்னு அங்க பதம். பத்மநாபோ மரப்பிரபுன்னு அவர் மனப்பாடம் பண்ணி மரங்களுக்கு பிரபுன்னு தீர்மானம் பண்ணி நித்தியம் ஊர் கோடியில இருக்கிற அரச மரத்தை 108 தடவை பிரதட்சிணம் பண்ணுவார். பிரதட்சிணம் பண்ணிச்சே பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்லிட்டு பிரதட்சிணம் பண்ணுவார். அந்த பக்கம் ஒரு சம்ஸ்கிருதம் படித்தவர் போனார். இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே இப்படி சொல்றாரு, இவர் அமரப்பிரபுன்றத மரப்பிரபுன்றே தப்பு சொல்றேன்னு இவரை திருத்தினர். சுவாமி மரப்பிரபுன்னு சொல்லக்கூடாது, அமரர்களுக்கு தேவதைகளுக்கு பிரபு அவர், அதை நீ தப்பா சொல்றீரேன்னு. அவர் பார்த்தார், சுவாமி இத்தனை நாளா நான் இப்படிதானே சொல்லிட்டு இருக்கேன், தப்பு பண்ணிவிட்டேன்னு. தெரியாமல் சொன்னதுனால தோஷம் இல்ல, இனிமேல் அப்படி சொல்லாதையும் அமரப்பிரபுன்னு சொல்லுவோம்னு அவரை சிரிச்சுட்டு போயிட்டார். இவரும் அதை நல்லா சொல்ல கத்துட்டே இருப்போம், பத்மநாபோ அமரப்பிரபுன்னு நல்லா சொல்ல தெரிஞ்சு விட்டார். மத்த நாள்லேருந்து என்ன பண்ணார், இந்த பிரதட்சிணம் பண்றதை நிறுத்திவிட்டார். மரங்களுக்கு பிரபு இல்லேன்னு தெரிஞ்சு போச்சோ இல்லையோ, அதனால வாச சென்னையிலேயே உட்காந்து பத்மநாபோ அமரப்பிரபுன்னு சென்னையிலேயே உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்போ பகவான் இந்த திருச்சினவர் போனாரே மகாவித்வான், அவருடைய சொப்பனத்துல பகவான் வந்தான். வந்து உண்மை யார் அவரை திருத்த சொன்ன, உண்மை யார் சமஸ்கிருதம் படிக்க சொன்ன, சமஸ்கிருதம் தான் படிச்சீர, அவரை யார் உண்மை திருத்த சொன்னான்னு கேட்டான் பகவான். ஏன்னு கேட்டார் அவர். அதுக்கு அவர் பகவான் சொல்றான், அவர் இத்தனை நாளா ஒரு புண்ணிய கர்மா பண்ணிட்டு இருந்தார், அழகா மரங்களையெல்லாம் அந்த அஸ்வத்த மரத்த விசேஷமா பிரதட்சிணம் பண்ணிட்டு இருந்தார், அத்தை கெடுத்து விட்டீரே நீர், அதனால அந்த அவரை திருத்தினது எவ்வளவு தப்பு. இப்ப மரங்களுக்கு நான் பிரபு இல்லையா, விஷ்ணு புராணத்தை ஜோதிம் ஸ்ரீ விஷ்ணு வனானி விஷ்ணுன்னு சொல்லலையா, மரங்களுக்கெல்லாம் நான் என்னமோ பிரபு இல்லாத மாதிரி அதை போய் திருத்தி விட்டீரே, அதனால போய் சொல்லும் அவரிடத்துல மரப்பிரபுவனே சொல்ல சொல்லுவேன்டார். அதனால அங்கேருந்து வந்தார், நீர் சொல்றதே சரியில்லைன்றார். ஏன்னா பகவான் எப்படி சொன்னாலும் பகவான் ஏற்கிறான். ஒருத்தருக்கு சாமான்யமா குழந்தைகளுக்கு கா வராது, ஸ்ரீ கிருஷ்ணா எனமான்னு சொல்லுன்னா எத்தனை ஆயினாலும் ஒருத்தருக்கு கிரு வரவே இல்லை, திரு நன்னா சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணா எனமஹான்னா ஸ்ரீ திருஷ்ணா எனமஹ, அது நன்னா சொல்றாரு அவர், கிரு வரமாட்டேன்றது. அத்த ஸ்ரீ கிருஷ்ணா எனமஹான்னு சொல்லணும், ஒருத்தர் காதை பிடிச்சிட்டு திருறார், எத்தனை ஆயிரத்தி இருக்கினாலும் கிரு வரமாட்டேன்று. ஸ்ரீ திருஷ்ணா எனமஹ, ஒருத்தர் பார்த்தார் சொன்னா சொல்லட்டுமே தப்பு என்ன, ஸ்ரீ கிருஷ்ணா எனமஹான்னா கிருஷ்ணனின் பொருட்டு நமஸ்காரம், ஸ்ரீ திருஷ்ணா எனமஹான்னு சொன்னாலும் தோஷம் இல்லைன்னு வந்தவர். என்ன ஸ்ரீனா மகாலட்சுமி, கிருஷ்ணன்னா ஆசை, மகாலட்சுமியினிடத்துல எவன் ஆசை உடையவனோ அவன் கிருஷ்ணன் தான் இருக்கட்டுமே, அதுவும் அவனுடைய திருநாமம் தான் அப்படின்னு. ஸ்ரீ கிருஷ்ணா எனமஹான்னாலும் அவனை, அதனால்தான் வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா, எத்தனை அக்ஷரங்கள் சொன்னாலும் அத்தனை அக்ஷரங்கள் அனைத்தும் எம்பெருமானையே குறிக்கிற காரணத்தினால அதுல தோஷம் சம்பவிக்கிறதுக்கு பிரசக்தி இல்லை. அதனால பகவான் அதை தன் குழந்தை மழலச்சல் சொல்ற மாதிரி ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறான். அதனால இந்த கோவிந்தா கோஹிந்தான்னு சொன்னாலும் பரமாத்மா சந்தோஷமா ஏத்துட்டான் பாருங்கோ, அவனுடைய அனுகிரகத்தினால அவர் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றார். அதனால அந்த திருநாமத்தை சொல்ல கத்துக்கணும் நாமும். அதனால அப்படியேப்பட்ட வைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு பரமாத்மா வந்து இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னா அந்த ஸ்தானம் எவ்வளவு உயர்ந்தது, அந்த மலை பிரதேசமெல்லாம் சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல அந்த ஆதிசேஷனே அச்சலமா இருக்கான், பர்வத்தமா இருக்கான். கருத்மான் தபஸ் பண்ண இடம் அது. அது மாத்திரமில்ல, விருஷபாஜல விருஷபன்னு ஒரு அசுரன் மகாதுஷ்டன், அவன் திருநேத்திரம் மூன்று நேத்திரமுடைய நிருசம்ம சாலி கிராமத்தை வச்சுட்டு பூஜை பண்ணான். இது வெங்கடாஜல மகாத்மியத்தில் சொல்ல முடியான உயர்ந்த விஷயம். அந்த மூன்று நேத்திரம் இந்த சால கிராமத்தில் பார்த்தோம்னா மூன்று நேத்திரமா இருக்கும். நிருசம்ம சால கிராமம் ரொம்ப விசேஷம், அப்படியே வெரிஷா இருக்கும் அது. அதை வச்சுட்டு அவன் பூஜை பண்ணான். ரொம்ப துஷ்டர்கள் நல்லது பண்ணா விசேஷமா பண்ணுவார்கள், அதனால நல்லதா கூட அவ்வளவு நல்லா பண்ண முடியாது. அதனால துஷ்டர்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டா நல்ல அது விசேஷமா அமையும். ஒரு இடத்துல ஏகாதசி மகாத்மியத்தை ருக்மாங்கத சரித்திரத்தை ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் உட்காந்து கேட்டு இருந்தா ஒரு புலியை வந்து கேட்டுதான் கேட்டுட்டு அது அடுத்த ஏகாதசியிலேருந்து உபவாசம் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிடு. அது என்ன பண்ணிட்டு நிர்ஜல உபவாசம், அடுத்த ஏகாதசி அந்த நிர்ஜலமா எதையும் உட்கொள்ளாமல் ரொம்ப ஜாக்கிரதையா உபவாசம் இருந்தது. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டு துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணணும், நல்லா சாப்பிடணும்னு நேரவர் உபன்யாசகர். அதனால் அது என்ன பண்ணிட்டு மத்த நாள் ஒரு 10 பசு அடிச்சு சாப்பிடுச்சு. இந்த துஷ்டர்கள் நல்லது பண்ணா நல்லவர்களை காட்டிலும் நல்லா பண்ணுவ, அது சாதுக்களுக்கு அனர்த்தமா போடும். அதனால் நல்லவர்களை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு கொடுத்தது. அதனால அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணச்சே மிகவும் விசேஷமா அனுஷ்டானம் பண்ணுவார்கள். ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணச்சே வசிஷ்ட விஸ்வாமித்ராதிகள் கூட அவ்வளவு பெரிய தபஸ் பண்ணல. அவன் பண்ண தபஸ் அவ்வளவு கோரமான தபஸ். இந்த அசுரன் பகவானை ஆராதிச்சான் பாருங்கோ, பகவானே பிரத்யக்ஷம் ஆயிட்டான். என்ன வேணும் உனக்கு அப்படின்னா, அப்போ எனக்கு நல்ல பலம் வேணும் சக்தி வேணும்னு கேட்டுட்டான். பகவான் கொடுத்தான். என்ன வேண்டும்னு கேட்டான். அது கொடுத்த பகவானையே பார்த்து உன்னோட சண்டை போடணும்ன்றான். அதனால உன்னோட சண்டை போடணும்னு பகவானோடவே சண்டை போடணும்னான். பகவான் அவனோட விளையாட்டா அவன் குச்சின குத்தெல்லாம் ஏத்துண்டு சண்டைக்கு கூட நின்றான். கடைசியில பரமாத்மா அவனை அடித்து முடித்தான். முடிக்கத்தே அவன் பிரார்த்தித்தான், சுவாமி தங்களையே எதிர்த்து போராடினேன், மகா அபச்சாரம் பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரு அனுகூலம் பண்ணணும். என்னால் பிரார்த்திக்கப்பட்ட தாங்கள் இந்த இடத்துல வாசம் பண்றதுனால இந்த மலைக்கு என் பெயர் வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். அதனால இந்த விருஷபாடைய பெயராலேயே விருஷபாத்ரின்னு பெயர் அதற்கு. விருஷபாஜல கருடாஜல நாராயணனை வந்து அவதாரம் பண்ண காரணத்தினால் அந்த இடத்துல நாராயணாஜல அஞ்சனாத்ரி அஞ்சனாதேவி வாசம் பண்ண ஸ்தானமானதுனால இப்படியப்பட்ட திவ்யமான க்ஷேத்திரம் அது. எல்லாத்துக்கு மேல வெங்கட அச்சலம் என்று பெயர். அப்படியேப்பட்ட வெங்கட சில பேர் வெங்கடா ஜலபதினு எழுதுவா, வெங்கட அச்சலபதி அச்சலபதி அந்த வெங்கடம் என்கிற அச்சலத்துக்கு பத்தி. வெங்கடா ஜலபதினு ஜலம்ன்ற சப்தம் போனா தண்ணீர் அர்த்தம். வெங்கட அதனால வெங்கடத்தில் தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, எத்தனையோ தீர்த்தங்கள் அங்கு அமைந்திருக்கிறது, புண்ணிய தீர்த்தங்கள். அதனால் பாப விநாசம் விசேகமாய் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி தீர்த்தங்கள் நிறைந்த திவ்ய க்ஷேத்திரம் அது. வெங்கடமாகிற ஜலபதி ஜலத்துக்கு பத்தியா இருக்கிறவன் அது அப்படியும் பொருள்படும். அதனால அந்த மாதிரி எழுதுறவா உண்டு. ஆனா கவனிச்சு பார்த்தோம்னா வெங்கட அச்சலபதி அவன், அச்சலமான பருவத்திற்கு பதியா இருக்கக்கூடியவன் என்று சொல்லப்படுற காரணத்தினால அந்த இடத்துல வெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் பரமாத்மா சஞ்சாரம் பண்ணி மகாலட்சுமியை தேடும்படியான திவ்ய சாரமான பிரதேசமாய் அது அமைந்தது. அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் பரமாத்மா வாசம் பண்ணச்சே அவனை சுத்தி ஒரு புத்துக்குள்ள அவன் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது சாட்சாத் ரூப பிரம்மாஜ சங்கரஸ்ச ததாவித ததோ கௌர் பூத்வா வத்சோ பூத்வா ததாகத தத்பராஹ. பகவானுடைய திவ்யமான இந்த அவதார வைபவத்தை பார்த்து பிரம்மாவானவர் பசுரூபத்தை எடுத்து ஈஸ்வரன் வத்சரூபத்தோட அங்க வந்து ரெண்டு பேரும் சஞ்சாரம் பண்ணி நித்தியம் அந்த புற்றில பால் சுரக்கிறது. அந்த எம்பெருமானுக்கு திவ்யமான பாலை கொடுப்பார்கள். சாட்சாத் பிரம்மாவும் ஈஸ்வரனும் அங்கே பசுவாகவும் கன்றாகவும் வந்து பகவான் அந்த பாலை நித்தியம் சீகரித்தான். அதனால் அந்த பாலானது விசேஷமாக வருஷிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பால் குறையறத அந்த பசுக்களை மேய்க்கும்படியான யாதவ குலத்தை சேர்ந்தவன் பார்த்தான். புத்துல பாலை கொட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த பசுவை அடிக்கிறதுக்காக வந்தான். அப்போ எழுந்த பகவானுடைய மகாகட்டையில் அந்த அவன் அடித்த அடிபட்டது. அதனால அந்த அது மேலதான் பச்சை கற்பூரம் பகவானுடைய சன்னதியில அங்க சாத்தியிருக்கா பாருங்கோ. அதனால ரங்கநாதனுடைய சன்னதிக்கு நாம போனோம்னா அங்க என்ன வாசனை வரும், வெண்ண வாசனை வரும். அதனால வெண்ணையுண்டவாயன் ரங்கநாதன் சன்னதி உள்ள நுழைஞ்சா கர்ப்ப கிரகத்துக்குள்ள இந்த வெண்ணெய் வாசனை வரணும், இந்த வெண்ணெய் வாசனையை நாம நுகரணும். அதே மாதிரி ஹஸ்தி கிரீஷன் அந்த காஞ்சிபுரத்தில் தேவாதிராஜனுடைய திவ்யமான சன்னதிக்குள்ள நுழைந்தமான கர்ப்ப கிரகத்தில் அந்த அஸ்வமேத மகாயஜத்தில் பரியஜதி தானேவோபயான் பிரீணாதி, அந்த அஸ்வமேத யஜத்தில் வபாஹோமம் நடக்கச்சே அந்திலிருந்து வரக்கூடிய புகை என்ன வாசனையா இருக்குமோ அந்த வாசனை இன்னைக்கு வருதுன்ற அப்பைய தீட்சிதர். அதனால் அந்த திவ்ய கஷேத்திரத்தில் அந்த வரதராஜன் யஜ்ய பூமியில அஸ்வமேதத்தில் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர்தொழும் கடலுடையார் வந்தார் தாமின்னு உத்தரவேதியில ஆவிர் பவித்தவனானதுனால அந்த யஜ்ய வாசனையோட யஜ்ய தூம வாசனையோட அந்த கஷேத்திரத்தில் இருக்கான். அங்க யஜ்ய தூம வபாஹோம வாசனை காஞ்சிபுரத்தில், இங்கே உயர்ந்த திருவேங்கடமுடையான் சன்னதியில உள்ள நுழைய சேவை பச்சை கற்பூர வாசனையானது வருது. ஆச்சரியமா அந்த கர்ப்ப கிரகத்தில் சுகந்தா சர்வரசா சர்வகந்தா சரசோ வைசா, உபனிஷத்தானது சர்வரசங்களுக்கும் இருப்பிடமானவன் பரமாத்மா, சர்வ சுகந்தங்களுக்கும் இருப்பிடமானவன். அது ஒரு ஒரு திவ்ய கஷேத்திரத்துல ஒரு ஒரு விதமா பரமாத்மா அந்த சுகந்தத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அது இந்த கஷேத்திரத்துல விசேஷமாய் அமைந்திருக்கிறது. பரமாத்மா அங்கு திவ்ய ரூபத்தோடு ஆட்சியளிக்கிறான். அந்த திவ்யமான கஷேத்திரத்துல பல இடங்களில் சஞ்சாரம் பண்றான். வகுளையினுடைய ஆசிரமத்தில் வாசம் பண்ணச்சு அந்த வகுளா தேவியினால தன் புத்திரனாக விசேஷமாக சீகரிக்கப்பட்டு பகவான விசேஷமா அனுகிரகம் பண்றாள். அவள் அங்க வாசம் பண்ணிட்டு குதிரை மேல ஏறி சஞ்சாரம் பண்றான். ஏதாஸ்வசமாரூடம் பகவந்த மனாமயம் ஸ்ரீனிவாசம் மகாதத்வம் சர்வதோகயலிங்கவான், எல்லாருக்கும் அபயம் அளிக்கும்படியான எம்பெருமான் ஸ்வேதாஸ்வரசன் வெள்ளை குதிரை மேல் ஏறிக்கொண்டு சஞ்சாரம் பண்றான். ஆகாஷராஜதனயா பத்மாவதி சமாஜுதா தத்ர திருஷ்டா மகாத்மானம் பகவந்த மனாமயம். ஆகாஷராஜனுடைய திருக்குமாரத்தியான பத்மாவதியே பரமாத்மா அந்த க்ஷேத்திரத்தில் குதிரையின் மேல சஞ்சாரம் பண்ண முடியாத பரமாத்மா பார்க்கிறான். அப்படியேப்பட்ட அந்த ராஜகுமாரத்தை பார்த்த உடனே அவன் அவளிடத்துல ஈடுபடுறான் பரமாத்மா. அவளும் பரமாத்மாவை பார்க்கிறாள். அந்த திவ்யமான அவன் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் கம்பராமாயணத்தை சொல்ற மாதிரி இவளுக்கு பரஸ்பரமானது அந்த சிநேகபாவமானது ஏற்பட்டது. பரமாத்மா அதே சிந்தையோட அசம் பண்றான் அந்த வகுளையினுடைய ஆசிரமத்தில். மகா பத்மாவதியும் பகவானையே நினைத்து கொண்டு அந்த அரண்மனையில எப்பொழுதும் அவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அதனால எந்த விதமான சிந்தையும் இல்லை. இட்டக அகல் இட்டகா இருக்கும் என்கிற ரீதியில பகவத் ஸ்மரணையோட இந்த விரக தாபத்தோட அந்த ரீதியில் இருக்கச்சு. ஏன் இந்த குழந்தை இப்படி ஆனாள்னு கேட்ட பொழுது சிந்தை என்னதுன்னு தெரியல. அப்ப பரமாத்மா இதை தெளிவிக்கணும்ன்றதுக்காக ஒரு வேஷம் போட்டுண்டு வரான் இந்த அவதாரத்துல ஒரு வேஷம். அதுதான் குறத்தி வேற விந்தையை பாருங்கோ குழந்தையை கைதன்னில் ஏந்தி கொண்டு பாலனுக்கு பார்வாரம்மே குழந்தையை நீர்பாவிப்பீர், குழந்தைக்கு பால்வாரம்மே குழந்தைதனை நீர் பெற்றிடுவீர். ஒரு குறத்தி வேஷம் பரமாத்மா போடுறான். வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்ட வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா அமைப்பும் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு குழந்தைய வேற மடியில கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு பால்வா நம்ம இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுங்களேன், யாராவது கொடுத்த வாழ்க்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தை தானே நீங்கள் பெறுவீர்கள், நல்ல சத்சந்தான சௌபாகியம் உங்களுக்கு ஏற்படும்னு குறத்தி குறவேஷத்துல அழகா வரான். அப்பொழுது அந்த குறத்தியினுடைய வார்த்தையை கேட்டுட்டு உள்ள போய் சொல்ற அரண்மனையில குறத்தி சொல்ற வசனத்தை ராணியானவள் கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு எந்த தேசம் எந்த நாடு சொல்றி பெண்ணு குறத்தி என்ன நீ எந்த தேசம் எந்த ஊரு அதை சொல்லுன்னு கேட்டா. அதுக்கு மே நாடு வள நாடு எங்களுடைய நாடு நித்தம் நித்தம் குரம்பாடும் ஜாதியோடி நாங்கள் உச்சுமலை குடகுமலை எங்களுடைய நாடு சோனாமலை ஈஸ்வரங்க வாழுமோடி நாங்கள் மலை வாழ் ஜாதி நாங்கள் நித்தியம் குரம்பாடும் ஜாதி நல்லதை சொல்லுவோம் நல்ல வாக்கு எங்களுக்கு உண்டு என்று இந்த இடத்துல அழகாக அந்த குறத்தி பேசின பொழுது ராணியானவள் கேட்டு நீ உங்கள் நாட்டில் தர்ம புண்ணியம் புண்ணியம் பாபம் எப்படி இருக்கிறது சொல்றி பெண்ணே குரத்தின்னு கேட்டா. புண்ணிய பாபங்கள்லாம் உங்க ஊர்ல எப்படி இருக்கு அதை சொல்லுன்னு கேட்டா. அதுக்கு அந்த குரத்தி சொல்ற, சுட்ட சென்னல் முளைக்கும் அம்மா என் நாட்டில் கதிர்நாழி நெல் காணும் கட்டுக்கலங்காணும் என் நாட்டில் துயபல மேற்கீடும் வாழை கிழக்கீடும் என் நாட்டில் சொன்னதெல்லாம் நடந்துவிடும் கீரியும் சர்ப்பம் அம்மா என் நாட்டில் கிண்ணத்தில் பால் குடிக்கும் பசுவும் புலியும் அம்மா என் நாட்டில் துறையில் நீர் குடிக்கும். எங்கள் நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறதுன்ற, அதாவது இந்த கிழக்க பக்கமாக வாழை மரமானது கொலை தள்ளித்துன்னா அந்த நாட்டுக்கே க்ஷேமம் ஏற்படும், இந்த வீட்டுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் க்ஷேமம். இந்த மாதிரி பலா மரத்தில் அந்த பலா ஆனது மேற்கு பக்கம் சாய்ந்து விழணும். அந்த மாதிரி கிழக்க கொலையிடும், அது மாத்திரம் இல்லை எலியும் சர்ப்பம் பாம்பும் எலியும் ஒரே கிண்ணத்தில் பால் சாப்பிடும், அதே மாதிரி பசுவும் புலியும் ஒரு துறையிலேயே நீர் குடிக்கும். எல்லாம் சொன்னதெல்லாம் நடக்கும். ஒரு கதிரை தட்டினா நிறைய ஒரு மரக்கால் நெல் வரும், ஒரு கட்டை அடிச்சா ஒரு கலம் நெல் காணும். இப்படி சுபிக்ஷமாய் தானிய சமிருத்தி தன சமிருத்தி நிரம்பி இருக்கும்படியான நாடு எங்களுடைய நாடுன்னு குறைச்சி வேஷத்தில் இருக்கிற எம்பெருமான் சுபிக்ஷமான மங்களமான வார்த்தையை அழகா சொல்றான். அப்போ கேட்க ராணியானவர் கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு, நீ சென்று வந்த தேசத்தையும் வாங்கி வந்த பூஷணத்தையும் சொல்றி பெண்ணே குறைத்து என்ன, திடீர்னு இவரிடத்துல குறம் கேட்டுடக்கூடாது. யார் யாருக்கு குறம் சொல்லிருக்கா, இவ யார் பலிச்சிருக்குது, எங்கெங்க சம்பாவனை வாங்கியிருக்காயோ அதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கேட்டா. அதுக்கு அவள் சொல்ற, நான் முகனுக்கும் சரஸ்வதிக்கும் நல்ல குறி சொன்னேன், நான் முகனும் சரஸ்வதியும் மெச்சிக்கொண்டார் என்னை, கைக்கு செஞ்ச கடக வேளை தந்தாரடி அம்மே, நாரணனுக்கும் லக்குமிக்கும் நல்ல குறி சொன்னேன், நாரணனும் லக்குமியும் மெச்சிக்கொண்டார் என்னை, அரைக்க செஞ்ச உத்தியானம் தந்தாரடி அம்மே, பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் பார்த்து குறி சொன்னேன், பார்வதியும் பரமசிவனும் மெச்சிக்கொண்டார் என்னை, வைக்க செஞ்ச நண்பட்டு தந்தாரடி அம்மே, இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் இசைஞ்ச குறி சொன்னேன், இந்திரனும் இந்திராணியும் மெச்சிக்கொண்டார் என்னை, கணக்க செஞ்ச கணக்க வலையில் தந்தாரடி அம்மே. இப்ப சொல்றத பார்த்தா நடிக்க போட்டா மகாராணி, பூலோகத்தில் இருக்கிறவாளை யாருக்குமே சொன்னதா காணவே, அந்த திரிமூர்த்திக்கே போய் சொல்றாளேன்னு சந்தோஷப்பட்டு இவளிடத்தான் கேட்கணும் இந்த மாதிரி இருக்கா காரணம் என்னன்னு கேட்டா. அப்ப அந்த குழந்தை பத்மாவதியினுடைய கையை பிடித்து, நான் பிடித்த கையை இப்போ அவன் பிடித்தான் அம்மே, என்ன சொல்ற இப்ப நீ பிடிச்சிருந்துக்கனே இந்த கை தான் அவனுடைய கையின்னு நினைச்சுக்கோ, உன் எண்ணம் ஈடேறும்னு அனுகிரகம் பண்ணான் பரமாத்மா. இத இந்த குரம் சொல்றதுன்றது கல்யாண காலத்தில் ஏகம் இழைய விஷ்ணு ஸ்வான் வேது துவே ஊர்ஜே விஷ்ணு ஸ்வான் வேது திரிநிவிரதாஜ விஷ்ணு ஸ்வான் வேது சத்வாரி மாயோபவாஜ விஷ்ணு ஸ்வான் வேது பஞ்சபசுபிய விஷ்ணு ஸ்வான் வேது ஷட் ருதுபியோ விஷ்ணு ஸ்வான் வேது சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணு ஸ்வான் வேது சகா சப்தபதா பவா சகாயோ சப்தபதா பபூவான். அந்த மந்திரங்கள் சப்தபதீகரண மந்திரம் விஷயத்தையே பரமாத்மா இங்க குறைச்சி ரூபத்துல வந்து பத்மாவதி கரம் பிடித்து தான் பத்மாவதி கைப்பிடிப்பதை ஊர்ஜிதப்படுத்திட்டான் பரமாத்மா.